लक्ष्मीनाथ समारंभां नाथ जामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां बुधयुग्म रुग्म व्यामोहदस्तरितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवतोच्यते एकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्नां विशुद्ध विज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणन बद्धदीक्षं दयानिधिं जयकभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாமோ மிதிலா நகரத்து வர்ணனமோ அந்த தனுர்பங்கத்தை பத்தியும் பார்க்கலாம். சுவாமி தேசிகன் இது ரெண்டு விஷயத்தையும் 15வது சூர்ணிகையில தொடங்கி 17வது சூர்ணிக பர்யந்தம் இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். கண்டபரசுகோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா சண்ட கிரண கண்மண்டல போதித புண்டரீக வனருச்சிலுண்டாக லோச்சனா மோச்சித ஜனக ஹிருதய சங்கா தங்கா. இது மூன்று சூர்ணிகைகளாலையும் மிதிலையினுடைய ஒரு வர்ணனமும் ராமனுடைய ஒரு பராக்கிரமும் இந்த சிவதனசனுடைய ஒரு சரித்திரத்தையும் இத மாதிரியான ஒரு சுயம்வரத்தை ஏற்படுத்தின ஒரு விதத்தையும் ஏன் ஏற்படுத்தினான் அப்படின்ற ஒரு காரணத்தையும் இத மாதிரி ஏற்படுத்திட்டோமே அப்படின்ற ஜனகனுடைய ஒரு மன குமுறலையும் சுவாமி தேசிகன் இங்க ரொம்ப அழகா கையாண்டிருக்கார். கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா. கண்ட பரசு ருத்ரனுடைய கோதண்ட பிரகாண்ட ஒரு ஒரு தனுஷ் அந்த வில்லினுடைய ஒரு பிரபாவம் அதை கண்டனம் பண்றது பங்கம் பண்றதுல சவுண்ட ஒரு சமர்த்தரான ஒரு சாமர்த்தியம் இருக்கக்கூடிய புஜதண்டா ஒரு தண்டம் போல இருக்கக்கூடிய அழகான புஜத்தை உடையவனே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனேன்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் 15வது சூர்ணிக்கையில. சண்டகிரண மண்டல போதித புண்டரீ கவன ருச்சி லுண்டாக லோச்சனா. சண்டகிரண மண்டல ஒரு உஷ்ணமயமான ஒரு கிரணத்தை உடைய சூரியனுடைய மண்டலத்தினாலே போதித்த விகசிக்கப்பட்ட புண்டரீக வனருச்சி தாமரை காட்டினுடைய ஒரு காந்தி அப்படின்னா ஒளியின் அர்த்தம் காந்திகளுக்கு லுண்டாக ஒரு சௌரியம் பண்ணுகிறதான லோச்சனா அழகான கண்களை உடையவனே தாமரையே தாமரை காட்டுக்கே ஒரு காந்தி இல்லை. ஒரு இடத்துல தாமரை செடிகள் நிறைய இருக்கு அந்த தாமரைகள்லாம் சேர்ந்தா கூட இவன் கண்ணழகுக்கு ஏத்தா போல ஒரு அழகு இல்லை. மோச்சித ஜனக ஹிருதய சங்கா தங்கா. ஜனக மகாராஜன் இப்படிப்பட்ட ஒரு சுயம்வரத்தை வச்சுட்டான். இமௌ குமாரோ பத்ரந்தே நேற்று சொன்ன மாதிரி வரிசைய கேள்வியெல்லாம் வேற கேட்டான் ஜனகர். கிமர்த்தம் கசியவா முனேன்னு கேட்டு முடிச்சான் நேற்று. பிரமாணாங்கித்த சேஷ்டி தைகின்னு வேற சொன்னான். யாருக்காக எதற்காக இங்கே ஜனகனுடைய ஒரு ராஜ்யத்திற்கு வருகை தந்திருக்கிறார்களே என்ன காரணமோ தெரியலையே இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா பார்த்த முதல் திருஷ்டிலேயே அவனுக்கு ராமன் அவ்வளவு பிடிச்சு போச்சு. பிடித்த உடனே இவனுக்குத்தான் பொண்ணு தரணும்னு முடிவு பண்ணிட்டான் பார்வையிலேயே. ராமலட்சுமணர்களை விஸ்வாமித்திரர் அழைத்து வந்தபடியே ஜனக மகாராஜனுக்கு ராமனிடத்துல அப்படி ஒரு ஈடுபாடு இருந்ததாக வியாக்கியானத்துல சொல்றா. இந்த மோச்சித ஜனக ஹிருதய சங்கா தங்கான்ற இந்த சூர்ணிகையில அவனுக்கு தன் குமாரத்தியான சீதையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேனே, வில்ல ஒடிக்கிறவனுக்குத்தான் இந்த என்னுடைய மகளை கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே, இவனால வில்ல ஒடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. ஏண்டா இத மாதிரி ஒரு சுயம்வரத்தை நாம வச்சோம்னு நினைக்கிறான் ரகுவீரனை பார்த்த உடனே. தன் மகளை கொடுக்கறதுன்றது எல்லா அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தான் தனக்கு பிடித்த மாப்பிளை கொடுக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் இந்த வில்ல ஒடிக்கிறவனுக்கு தான் என் மகள் அப்படின்னு ஒரு யாராவது வைப்பாளா? நான் வச்சனே, எத்தனையோ அரச குமாரர்கள்லாம் வந்து தோத்து போயிட்டாலே தன்னுடைய பிரியமான குமாரத்துக்கு விவாகம் நிச்சயமானதுல இப்பேற்பட்ட சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் ஏற்பட்டு வாட்டுறது ஜனகன். ஜனகன் மனசுல இருக்கக்கூடிய சந்தேகத்தை, கவலைய, பயத்தை, அவனை எந்த அளவுக்கு வருத்திருக்குமோ இதெல்லாம் அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கை எல்லாத்தையும், அதாவது கேள்வி இவன் ஒழிப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி, இவன் ஒழிப்பானான்ற ஒரு சந்தேகம், இவன் ஒழித்தே தீர வேண்டும், ஒழிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம், எல்லாத்தையும் போக்கடித்தான் நம்மளுடைய சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அப்போ வீரிய சுல்க நிபர்கணம்னு சொல்லுவார் சாஸ்திரத்தில். இத ராமன் வில்ல ஒடித்து ஒரு வீரிய சுல்கனமான ஒரு நிபர்கணத்தை நல்லபடியாக கொடுத்தான் அப்படின்ற ஒரு, அப்பாடி வில்ல உடைச்சிட்டாண்டாப்பா அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படும் பாருங்க. வில்ல உடைச்சோடனே இது பெருநாள் கிடைக்காத ஒரு விஷயம் திடீர்னு கிடைத்ததுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் ஜனகனுக்கு இருந்ததாக இந்த 17வது சூர்ணிகைகள்ல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்ப இந்த 3 சூர்ணிகைகளும் சேர்த்தா போலே ஒரு கதை இருக்கு. அதுபடி கதைக்குள்ள, ராமாயண கதைக்குள்ள நாம போய் மற்றவாள்லாம் எப்படி இத கையாள்றான்னு பார்த்து அதற்கும் சுவாமி தேசிகன் சாதித்த இந்த 3 சூர்ணிகைகளுக்கும் என்ன சங்கமம் இருக்கு, எப்படி சுவாமி தேசிகன் இதை கையாள்றார் அப்படின்ற விதத்தை நம்ம பார்க்கலாம். நேற்று பார்த்தோம் ஜனகன் ஆச்சரியமாக ராமலட்சுமணர்களை புகழ்ந்து பேசுற விதத்தை நம்ம பார்த்தோம். இப்ப மிதிலா நகரத்தை பத்தி சொல்றார் ராமாயணத்துல. இந்த ஜனக மகாராஜனுடைய மிதிலை இருக்கே ரொம்ப அற்புதமான ஒரு நகரம். ஜனகன் பிரம்மஜானி, ஜனகன் பிரம்மஜானின்றதுல நமக்கு சந்தேகம் இல்லை. அந்த லோகத்துல இருக்கக்கூடிய ராமாயணத்துல சொல்றார், லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு வேசி கூட பிரம்மஜானி, ஒரு வைசியன் அவன் கூட ஒரு பிரம்மஜானியா இருக்கான், துலாதரன்ற ஒரு வைசியன் பிரம்மஜானியா இருக்கான், பிங்களான்ற ஒரு வேசி பிரம்மஜானியா இருக்கான். பிரம்மஜானிகள் நிறைந்த ஊர் அது. அவ எப்படி கொண்டாடுவார் ராமனை இல்லையா? விபவாவதாரத்துல இந்த பெருமாள் இருக்கார், அவதாரம் பண்ணியிருக்கார். இப்படி இந்த அவதாரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் பண்ணியிருக்கார். அப்ப அவளுடைய சகதர்மச்சரியா இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை பார்க்கதற்காக இவர் போறார். இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது ஒரு முனிவருடைய கடமைன்னு அவர் வந்திருக்கார். இதை ஜனகன் பார்க்கலாம், பார்த்த உடனே என்னுடைய பொண்ணுக்கு இவன் தான் சரியான மாப்பிள்ளையா இருப்பான்னு பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான். அந்த ஜனகன் பிரம்மஜானியா இருக்கிறபடினால அவனுக்கு எப்படி பெருமாளை பிராட்டியம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவமானது தெரியறதோ அதுபோல அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியறதுன்றார் வால்மீகி இல்லையா? பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து பார்க்கறது தான் நம்முடைய சித்தாந்தம். பெருமாள் வேற, பிராட்டி வேற, நம்ம பார்க்கறது இல்லை. பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து பார்க்கணும். அப்ப சேர்த்து பார்க்கறது சித்தாந்தமா இருக்கு. அப்ப இந்த சித்தாந்தத்தை ஏத்தா போலே வைக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டால் ஜனகனும் விஸ்வாமித்திரரும். ஜனகனும் இது நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஊர்ல இருக்க மொத்த பேரும் எதிர்பார்க்கிறா. இங்க மிதிலா நகரத்துக்கு போறா, ராமலட்சுமணால் ஊரை பார்த்துட்டே போறா. பார்த்துட்டு போச்சு, ஆச்சரியமா இருக்குன்ற ஊர் அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கம்பன் சொல்றான். இதெல்லாம் மிதிலா நகரத்து காட்சி படலம்னே ஒரு படலம் இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கும் கம்பனுடைய வர்ணனை அந்த இடத்துலாம். அவ்வளவு ரொம்ப இனிமையா வர்ணிச்சிருப்பா கம்பனுடைய பாடல்கள் எல்லாமே. ஆதரித்து அமுதில் கோல் தேய்த்து அவயவம் அமைக்கும் தன்மை யாது என திகைக்கும் அல்லால் மதனர்க்கும் எழுத ஒன்னா சீதையை தருதலாலே திருமகள் இருந்த செய்ய போது என பொலிந்து தோன்றும் பொன்மதில் மிதிலை புக்கார். மிதிலை புக்கார் மிதிலா நகரத்து உள்ள போயிட்டா. எப்படி இருக்கு மிதிலா நகரம்? திருமகள் இருந்த செய்ய போது என பொலிந்து தோன்றும் பொன்மதில் மிதிலை புக்கார். நான் கம்பன் சீதா பிராட்டி மகாலட்சுமி இல்லையா? மகாலட்சுமி தாமரையில தானே இருப்பா. அப்ப அந்த சீதா பிராட்டி இருக்கக்கூடிய அந்த மிதிலை எப்படி இருக்கு அப்படின்னால், பொன்மதில் மிதிலை புக்கார். பொன்மயமா இருக்கக்கூடிய தாமரை பூ போல இருக்கு, பொன் தாமரை போல இருக்கு. அழகா சொல்றாரு வால்மீகி கம்பன். திருக்குறந்தாண்டவன் சொல்றார், சீதையினுடைய உருவத்தை எழுதுனாலும் இந்த பெயிண்ட் இருக்கு, என்ன பெயிண்ட், அதாவது இந்த ஏசியன் பெயிண்ட் இந்த மாதிரி பெயிண்ட்லாம் சொல்றாளே, சீதையினுடைய உருவத்தை எழுதுனா எப்படி எழுதுறதுனாலாம், அமிர்தத்தையே பெயிண்டா வச்சுட்டு எழுதினாலாம், எழுதத்துக்கு ஆரம்பிச்சா மன்மதன் சார், அமிர்தத்தையே பெயிண்டா வச்சுட்டு எழுதினான். அந்த அளவுக்கு அவயவ சௌந்தர்யத்தோடு அவ்வளவு அழகா இருக்கலாம் தேவி. அவயவம் அமைக்கும் தன்மை யாதன திகைக்கும் அல்லால். சீதையினுடைய திருமேனி யார் எழுதுறது? ஓவியர்க்கு எழுதும் ஒன்னான் உருவத்தாய். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடுறது. மதனர்க்கும் எழுத ஒன்னா, மன்மதனால கூட வர்ணிக்க முடியாத அளவுக்கு பிராட்டியினுடைய ஒரு தேக சௌந்தர்யம், அவளுடைய தேஜஸ் எல்லாமே இருக்கு. அந்த பிராட்டி அந்த ஊர்ல வசித்து கொண்டிருக்கிறபடினாலே அந்த மிதிலான் நகரமும் அவ்வளவு சௌந்தர்யம் வாய்ந்ததாக இருக்கு. இன்னமா இருக்குன்னு பார்த்துட்டே போறாரா ராமன். சொற்களை முனிவன் உண்ட சுடர்மணி கடலும் துண்ணி அல்கலந்து இலங்கு பல்மீன் அரும்பிய வானும் போல வில்கலை நுதலினரும் மைந்தரும் வெறுத்து நீத்த பொன்கலன் கிடந்த மாட நெடுந்தெரு அதனில் போனார். இவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க கம்பன், நெடுந்தெரு அதனில் நடந்து போனார். ஆகாசத்துல நட்சத்திரங்கள்லாம் எப்படி பிரகாசிச்சிருக்கோ அது மாதிரி அகஸ்திய முனிவராலே, ஏன்னா அகஸ்திய தமிழ்ல ரொம்ப பிரமாதமானவர், சொற்களை முனிவன்னா தமிழ் பாஷையை தந்த அந்த அகஸ்திய முனிவராலே பருகப்பட்ட சமுத்திரம் முழுவதையும் அவர் ஒவ்வொரு ஆச்சமணத்துல உறிஞ்சுட்டார். அவர் உறிஞ்சின பிறகு சமுத்திரம் எப்படி வெறும் தரையா கிடக்குமோ அத மாதிரி இந்த ஊர்ல பார்த்தால் எங்க பார்த்தாலும் ரத்தனங்களும் பவழங்களும் முத்துக்களும் இருக்கான். அந்த ஊர்ல இருக்க தம்பதிகள்லாம் மொத்தமா சாத்தின் இருக்கலாம், சாத்தின்னு நடந்து போகும்பொழுது நிறைய போட்டு இருக்கா, நடந்து போறா ஒன்னு ஒன்னா கீழே விழுறான். கீழே விழுந்தா எப்படி இருக்கு? ஆகாசத்துல நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறா போல பூலோகத்துல நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறது இன்னைக்குதான் பாக்கிறேன். நவரத்னங்கள் பிரகாசிச்சுட்டு இருக்காங்க. பொற்கலன் கிடந்த மாட நெடுந்தெரு அதனில் புக்கார். அப்படி போறாளாம் வீதியில, பரதநாட்டியம் ஆடுறாளாம், நாடகங்கள் ஆடுறாளாம், கொட்டகைகளா இருக்கான் எல்லா இடத்துலயும். எவ்வளவு அழகா வர்ணிக்கிறோமோ அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் மொத்தத்தையும் கம்பன். ஐயனுன் இடையார் ஆடும் ஆடக அரங்கு கண்டார். ஒன்னொன்னா பார்த்துட்டே போறாரு, பார்த்துன்னு போனா ஒன்னு ஒன்று வருது. ஒரு டான்ஸ் கோட்டா வருது, ஒரு டான்ஸ் ஆடுற இடம் வருது, டிராமா போடுற இடம் வருது, ஒன்று ஒன்று ஒன்னா வருதான். மங்கையர் விரும்பி ஆடும் வாவிகள் பலவும் கண்டார். பூநாட்டிகள்லாம் டான்ஸ் ஆடுறா, விஸ்வாமித்திரரும் ஜனகரும் பேசிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டே போனா சபைக்கு போயாச்சு. விஸ்வாமித்திரரும் ஜனகரும் பேசிக்கிறான். இத மாதிரி என் பொண்ணுக்கு சுயம்பரம் வச்சிருந்தேன், எப்படி வச்சிருக்கேன், சுயம்பரத்துடைய கதையை கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம். வில்லு இந்த மாதிரி சிவதனுசம் உடைக்கிறவாளுக்குத்தான் என்னுடைய பெண்ணை கொடுக்கறதாக நான் வச்சுட்டு இருக்கேன். அந்த சிவதனுசு இழுத்துட்டு வரா, இழுத்துட்டு வரும்பொழுது வால்மீகி சொல்றார் 5000 பேர்னு சொல்றார், கம்பன் சொல்றான் 60,000 பேர்னு சொல்றான், அந்த வில்லு வச்சிருக்க கூடிய அந்த வண்டி சக்கரத்தோடு இருக்க அந்த ஒரு பொட்டியை இழுத்துன்னு வரா, சக்கரத்தோடு இருக்க பொட்டியை 5000 பேர் இழுத்துன்னு வராருன்னு வால்மீகி சொல்றாரு. இன்று நாம் சதானி பஞ்சாசத்து வியாயதானாம் மகாத்மனாம் மஞ்சூஷாம் அஷ்ட சக்கராம் தாம் சமூகஸ்தே கதஞ்சன. 8 சக்கரம் பொருந்திய ஒரு வண்டியில வச்சிருக்கா அந்த சிவதனுச, அந்த வண்டியை இழுத்துன்னு வராளா எத்தனை பேர் சுவாமி? 5000 பேர். சதானி பஞ்சாசத்து 50 × 100 இல்லையா? 5000 பேர் இழுத்துன்னு வர. கம்பன் சொல்றான், உருவலி யானையை ஒத்தமே நியர் செரிமயிர் கல் என திரண்ட தோழினர் 60000 அளவு இல் ஆற்றலர் தரிமருந்து இடையிடை தண்டில் தாங்கினர். வந்தார்னா சாதாரணமாவா இருக்கா இல்லையா? அடியனை போல இருக்கிறவா நோஞ்சா மாதிரி இருக்கிறவா எல்லாமா வந்து இழுத்துட்டு வராத. கம்பன் சொல்றான், உருவலி யானையை ஒத்தமே நியர் புஜபல பராக்கிரமத்தோட இருக்கக்கூடியவாள் பெரிய பெரிய பலசாலிகள் இழுத்துட்டு வரா, 60000 பேர் இழுத்துட்டு வரா அந்த வண்டி என்றான் கம்பன். செங்கொடு சக்கரம் தரித்த செங்கை அச்சிங்க ஏறு அல்லனே அல்லனேல் இதனை தீண்டுவான் எங்கு உடன் ஒருவன் இன்று ஏற்றின் இச்சிலை மங்கை தன் திருமணம் வாழுமாள் என்பர். செங்கொடு சக்கரம் தரித்த ஒருத்தன் கீழே இறங்கி வந்தால் மட்டும்தான் இந்த வில்ல தனுர்பங்கம் பண்ண முடியுமே தவிர இந்த லோகத்துல இந்த வில்ல வளைக்கிறதுக்கு யார் இருக்கா? இந்த வில்ல வளைத்து சீதையை கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரு ஆண் பிள்ளை இந்த உலகத்துல இருக்காளா? சாட்சாத் அம்பசிய பாரே போனசிய மத்தியே நாகசிய பிருஷ்டே மகதோ மகியான்னு திருப்பார் கடல்ல கீராப்திநாதன் சயனிச்சுட்டு இருக்கானே, அவன் இறங்கி மானிட ரூபத்துல இங்க வந்தா மட்டும்தான் இந்த சிவதனுச நான் ஏற்றவே முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. எங்குடன் கேக்குறான் கம்பன். அந்த ஊர் ஜனங்கள்லாம் கேட்கறாளாம், எதுக்கு இப்ப போய் இந்த வண்டியை ஆனா வச்சுமா இழுத்துட்டு வந்து மறுபடியும் நீங்க இழுத்துட்டு வரீங்கோ இழுத்துட்டு போறீங்கோ, உள்ள வருது வெளில போறது உள்ள வருது வெளில போறது இதேதான், யாரும் ஒண்ணும் வரவாடலாம் நல்லா சொஜி பஜ்ஜியை சாப்பிட்டு போயிட்டு இருக்காள தவிர சீதை கல்யாணம் ஆகிற மாதிரி தெரியவே இல்லையே. யார் அப்படி யார் வந்திருக்கா? மொத்த பேரும் இன்னைக்காவது இந்த வில்லு ஒடையாதா நான் ஏத்த மாட்டானா ஒரு ஆண் பிள்ளைன்னு சொல்லிட்டு கேலரியே நிரம்பிடுச்சு அந்த அளவுக்கு வந்திருக்கான். இது ஏன் ஜன ஜனகன் சொல்றானே, மோசித ஜனக ஹிருதய சங்கா தங்கா, அதுக்கு சம்பந்திச்ச வார்த்தைகள். ஏன் சுயம்வரம் இப்படியே வைக்கணும் இல்லையா? அதுக்கு பதில் சொல்றான், சின்ன வயசு சீதைக்கு அப்போ கல்லுக்கு ஆடுற அம்மானை ஆடினாலும் பெரியவா எடுக்கிறான் கல்லுக்கு ஆடுற 3 காய வச்சிருந்து ஆடு கீழே விழாம ஆடுறது, அது அம்மானை ஆடுறதுக்குன்னு பாட்டுலாம் கூட இருக்கான் பெரியவா எடுத்துக்கிறான். அந்த அம்மானை ஆடைச்சு ஒரு கல்லு கீழே விழுந்துருச்சு உருண்டு போயிடுச்சு. எங்க விழுந்ததுனால் இந்த சிவதனுசு வச்சிருக்க அந்த சக்கரத்தோட கூடின பொட்டிக்கு அடியில போய் பூந்துருச்சு அந்த ஒரு கல். இது ஜனக மகாராஜா பார்த்துட்டே இருந்தான். மறுபடியும் அந்த கல்லுக்கு ஆடுறதுக்காக அவன் என்ன பண்ணா, சீதா பிராட்டி அந்த வண்டிய இடது கையால் அப்படி ஒரு நவுத்து நவுத்துனாலும் அந்த வில்லு பொட்டிய அங்கேருந்து அம்மானை எடுத்துட்டாலாம். வால்மீகி சொன்னா போல 5000 பேர், புஜபல பராக்கிரமத்தோட கம்பன் சொன்னா போல 60000 பேர், இவெல்லாம் இழுத்துன்னு வரச்சேவே மூச்சு வாங்கிட்டு இருக்கான்னு சொன்னான். ஆனா இவோ இடது கையால தள்ளலாம். எப்படி இருக்கணும் நம்மாத்து பொண்ணு சின்ன பொண்ணு இல்லையா? இவளுக்கு சரியா எச்சப்பெருட்ட கூட தெரியாது. மலைய தூக்கி வைக்கிறது அசால்ட்டா என்ன அந்நியாயமா இருக்கு? இப்பேற்பட்ட பர்வத ஆகாரமா இருக்கக்கூடிய வில்லன் நகர்த்தி வைக்கிறதுக்கு நகர்த்தி வைக்கிறான்னா இப்பேற்பட்டவளுக்கு பர்த்தாவா வரக்கூடியவன் எப்பேற்பட்ட சக்திமானா இருக்கணும். ஆகையினால் இந்த வில்ல யார் வளைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் பொண்ணுன்ட்டான். யா சிவதனுராரோபணம் அகரோத் சதுபவதி ஜனக ஜாமாதா ஏன ஆரோபணம் அகிருத்தம் தஸ்யாபி ஜனக ஜாமாதா. ஆரோப்பணம் யார் பண்றாலும் அவன் தான் ஜனகருடைய மாப்பிள்ள. யாரு வந்து ஆரோப்பணத்தை பண்ணிட்டானோ அவனுக்கு தான் ஜனகஜனுடைய ஜனகனுடைய பொண்ணு ஜனகஜா. ஜனகாத்து ஜாய தைத்தி ஜனகஜா அவ சீத இல்லைன்னா கிடையவே கிடையாது. அது ஒரு பிரமாதமா பெரிய அர்த்தம் பண்றா. யாரு சிவதனுச வளைக்கிறானோ அவன் ஜனகனுடைய ஜாமாத்தான். இல்லன்னா எவனுக்கு வளைக்க வரலையோ ஜனகஜா மாத்தான். ஜனகனுடைய பெண்ணான சீதை அவன் மாத்தாவா நினைச்சிட்டு போயிடணும் அந்த இடத்த விட்டு. இவனாலே வந்து வில்ல வளைக்க முடியலன்னா அவன் காலில் ஒன்று சேவிச்சுட்டு அம்மா மன்னிச்சிருமா இன்னில இருந்து உன நான் அம்மாவா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவேன். சரி பார்த்தார் யாருமே இல்லையா அப்படின்ற உடனே விஸ்வாமித்திர சொல்றார், வத்சராமதனு பச்சியாயிட்டி ராகவம் அப்ரவீத்த. ஏ ராமா குழந்த அந்த வில்ல கொஞ்சம் பாடுறா கண்ணா. விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்றார், ராகவோத்பவே சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி அந்யேஷு ச அவதாரேஷு லக்ஷ்மி ஸ்ரீரணபாயினி. ராகவனுக்காகவே அவதரித்தாள் சீதை, கிருஷ்ணனுக்காகவே அவதரித்தாள் ருக்மணி, மற்ற அவதாரங்கள்லாம் லக்ஷ்மி ஸ்ரீ ரணபாயினின். அப்போ ராகவனுக்காகவே அவதரித்திருக்கா சீதா, இதுல மாற்றமே இல்லை. வத்சராம தனு பஷ்யன், இப்ப பாரு அவளை பாரு. உடனே பார்த்த உடனே பார்க்க வரா, பார்த்த உடனே ஜனகனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை நீக்கணுமா இல்லையா? வேதம் சொல்றத, இரங்கவர்ணாம் ஹரிணியம் சுவர்ண தஸ்ரஜாம் சந்திராம் கிரண்மயம் லக்ஷ்மியம் ஜாத வேதோ மகாவகாம். பெருமாள் போய் நிக்கிறார், பிராட்டி பார்க்கிறார். ஏற்கனவே வாசல்ல நடந்து போகும்போதே இவனை பார்த்து ரசித்தவள் இல்லையா மாடவன், அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள்னா கம்பன் சொன்னான். தோள் கண்டார் தோலையை கண்டார் தாள் கண்டார் தாளையை கண்டார், தோலை பார்த்தா தோலையே பார்த்துட்டுருக்கலாம், திருவடியை பார்த்தால் திருவடியே சேவித்துருக்கலாம், அவ்வளவு அழகா இருக்கான். இவன் நம் சீதையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானு கேலரியில இருக்கிறவா மொத்த பேரும் பார்த்துட்டு. என்ன அருணலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெற அரு உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இவளும் பார்க்கறான் அவனும் பார்க்கறான், அவளுக்கு மனசுல ஆயிரம் சந்தோஷங்கள். இவன் வில்ல வளர்த்திட மாட்டானா, இவனுக்கு நம்ம மாலையிட மாட்டோமா அப்படின்னு அங்க பார்க்கிறான். அவன் பார்த்தா இவளை பார்த்துட்டு இருக்கான், ரெண்டு பேரும் பார்க்கிறா, அனுரூபமா இருக்கு. கொல்லும் வேலும் கூற்றமும் என்னும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என் மதற்கும் விழிகொண்டால் சொல்லும் தன்னமைத்து அன்று அது குன்றும் சுவரும் தின் கல்லும் புல்லும் கண்டு ஊறுகள் பெண்கணி நின்றாள். பார்க்கிறான் ஆச்சரியமான மண்டபம், மண்டபத்துல வில்ல வச்சிருக்கா, சீத வந்து நிக்கிறா மின்னல போல பிரகாசிக்கிறா, கண்ணால கவ்வரா அப்படியே, அவளும் கண்ணால கவ்வரா இவளும் கண்ணால கவ்வரா, அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். ஏக திருஷ்டேபி ரசாபாசா சவிஜேயான்னு கோலையானந்தத்திலேயே சொல்லியிருக்காரு அப்பைய தீக்ஷிதன். அத மாதிரி ஒரு ரசாபாசம் ஏற்படுறது ரெண்டு பேருக்குள்ள. நோக்கிய நோக்கு எனும் துதிகொள் வேலினை, பார்த்துட்டே இருக்கான் பிராட்டிய, பார்த்துட்டே இருக்கான் வில்ல, பார்த்துட்டே இருக்கான் பெருமாள், பிராட்டியும் பெருமாளை பார்த்துட்டே இருக்கான். எடுக்கிறான் வில்ல, எடுக்கிறான், எடுத்து வச்சு நிக்கிறான், எடுத்து வச்ச வரிசிலை அண்ணலும் வாட்கண் அங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எழுதினார். ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பேசிக்கிறா, பேசிக்கும்போது பார்க்கிறா, பார்த்த உடனே ஒருத்தருக்கு வந்து ஒடிக்கணும் ஒடிக்கணும் ஒடிக்கணும்னு இவரு சொல்றா, அவளும் ஒடிக்கணும் ஒடிக்கணும் ஒடிச்சே தீரணும் ஒடிச்சே தீரணும்ன்றா. வத்சராம தனு பச்சை ராகவம் பிரவீத என்னும் உம்ம, ரொம்ப அழகா இவ விஸ்வாமித்திர சொன்னதை கேட்டு இவர் போய் நின்று அப்படியே எடுத்து வைக்கிறார். இதம் தனுர்வரம் பிரம்மன் சம்ஸ்பிருஷாமீக பாணினா என்னவாம் சபவிஷ்யாமி தோலனே பூரணே பிவாம். ராமன் சொன்னாராம், தொட்டு பார்க்கறேன், கிட்ட போனாராம், கச்சம் கட்டிட்டு போனாராம், எதிர்க்க நின்னாராம், இடது கையாலேயே எடுத்தாராம், அப்புறம் எடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா யார கேட்கலான் கம்பன் வர்ணிக்கிறான். யார கேட்கலான் போது, தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்தினர் கையால் எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார். இல்ல எடுத்தாரா? எடுத்தார், நான் பார்த்தேன். அவர் உடைச்சது பாத்தியா? உடச்சதை பார்க்கவே இல்லை, சத்தம் தான் கேட்டது. எடுத்தார் கண்டார், எடுத்ததை பார்த்தார், ஆனால் இற்றது கேட்டார். எதை கேட்டா தெரியுமா? எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாலாம், பார்த்தா பட்டு சத்தம் தான் கேட்டுதான் வில்லு கேடா இருக்கான். ரொம்ப அழகாக இங்க வில்லு ஒடிஞ்ச விஷயத்த ரொம்ப ரொம்ப அழகா சொல்றான். தடுத்தது இமையாமல் இருந்தவர் கண் கொட்டாம பார்த்துட்டே இருந்தா உடைப்பானா உடைப்பானா உடைப்பானா. தத்ய சப்தோ மகாநாசியே நிர்காத தமஸ்தமனிஸ்வனா பூமிகம் பஸ்த சுமான் பர்வதத்யேவ தீர்யதாம். பார்த்தாரா, பார்த்தா உடைஞ்சு போச்சு வில்லு, ஆனந்தம் சந்தோஷம், வில்லு உடைஞ்சு போச்சு, மாலை இடறதுக்கு போலாமான்னு பார்க்கிறா. ஜனகன் ஆற தழுவிக்கணும்னு நினைக்கிறான். கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தரான் பெருமாள். சுயம்பரத்தை நடத்தில மாலையை போட சொல்லான். இந்த ஊர்ல யாரும் ஆண்கள் இருக்காளான்னு கேட்டா, ஆச்சு வில்ல உடைச்சாச்சு. அவ்வளவுதான தவிர இதற்கு மேல நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அது எங்க அப்பாவை கேட்கணும். அப்பாவை கேட்காம எதுவுமே நடக்காது. அதனால ஜனக என்ன பண்றான், ஜனகேன சமாதிஷ்டாக தூதாக தே கிளாந்த வாகனா தரித்திர திரிராத்திரம் உஷிதா மார்க்கே துவயோத்யாம் பிராவிஷன் மார்க்கே தூ அயோத்தியாம் பிராவிஷன் புரியும் அப்படின்னு. மூணு ராத்திரி மார்க்கத்துல இருந்தா அயோத்தியா நகரத்தை அடைந்தால் ஜனகர் இடத்துல தசரதன் இடத்துல விஷயத்த சொல்றதுக்காக ஜனகனாலே அனுப்பப்பட்ட தூதர்கள் அப்படின்னா. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். இது வில்லு ஒடிஞ்சு போச்சு, நாளைக்கு சீதா கல்யாணம், நாளைக்கு பார்க்கலாம்.